الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد سقاهم ربهم شرابا طهورا وقال النبي صلى الله عليه وسلم إذا سألتم الله فاسألوه الفردوس أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான இவ்வபைக்கு வருகை தந்திருக்கிற அத்துணை பேர்களுக்கும் நீண்ட தூரங்களிலிருந்தெல்லாம் வந்திருப்பவர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள். நண்டங்களவா கேரளாவில இருந்தெல்லாம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அத்துணை பேர்களுக்கும் வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சனாத்தினை சமர்ப்பணம் செய்து சொர்க்கவாசிகளுக்கு இறைவன் வழங்கும் அன்பளிப்புகள் 10 என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை பயணக்களமாகத்தான் ஆக்கியிருக்கிறார். இது ஒரு பயணம். கருவறையிலிருந்து வெளியே வந்தோம், கொஞ்ச நாளைக்கு பிறகு மீண்டும் கல்லறை. கருவறை டு கல்லறை இருக்கிற காலங்கள் ஒரு 60-70 ஆண்டுகள். இந்த பயணத்திலே இதை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது அத்துன்யா ஜஸ்ர், உலகம் என்பது ஒரு பாலம் என்றார்கள். இந்த பாலத்தை கடந்தவர்களும் உண்டு, பாதி பாலத்தை தாண்டியவர்களும் உண்டு, நாளைக்கா இன்னைக்கா என்றிருப்பவர்களும் உண்டு, அந்த பாலத்தை இப்பொழுதுதான் தொட்டவர்களும் உண்டு. இப்போ உலகம் என்பது பாலம். இது முடிந்ததற்கு பிறகு ஒரு நாள் கண்டிப்பாக நாம் சொர்க்க நரகத்தை சந்திக்க இருக்கிறோம். கபரினுடைய வாழ்க்கையை அனுபவித்து நாளை மறுமை நாளையிலே சிராத்துல் முத்தகீமை கடந்து சொர்க்கவாசிகளாக நாம் மாறுவோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படி ஆக்கி தந்தருள்வானாக. இந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 10 வகையான சிறப்புகளை அல்லாஹ் சேர்க்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மலக்குகள் 10 வகையான ஹதியாக்கள், அன்பளிப்புகளை செய்வார்கள். அது என்ன பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள்? முதலிலே சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிற பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், சலாமுன் அலைக்கும் திப்புத்தும் ஃபத்ஹுலுஹா காலிதீன், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், சலாமுன் திப்புத்தும், நீங்கள் இனிமேல் மனமாகவே இருப்பீர்கள். இங்க மாதிரி இனிமேல் அத்தர் தலைவீட்டு சொர்க்கத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்க ஒரு மணி நேரம் வெயில போயிட்டு வந்தார்னா பக்கத்தில் பீவியால் வர முடியாது, நண்பனால் வர முடியாது, கத்தால நாத்தம், யாரும் பக்கத்திலே நிற்க மாட்டார்கள். போய் 4 தடவை குளிச்சுட்டு வந்து சொல்றவங்க எல்லாம் உண்டு. ஆனால் அங்கே அப்படி அல்ல, உள்ளே நுழைந்து விட்டால் தீமுத்தும் நீங்கள் நுழையுங்கள், அங்கே நிரந்தரமாக இருங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான். இது அல்லாஹ் கொடுக்கிற முதல் அன்பளிப்பு. அது ஒரு பட்டோலை வழங்கப்படும். ஹதீஸ்களிலே வருகிறது 10 ஹவாத்தின் என்றும் வருகிறது. முத்திரை எனப்பட்ட பட்டோலைகள் 10 கொடுக்கப்படும். அதில் முதல் ஓலை நீங்கள் நிரந்தரமாக இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார்கள், ஒரு நரகவாசி நரகத்திலே தண்டனைகளை எல்லாம் அனுபவித்து அனுபவித்து அனுபவித்து ஒருத்தர் நெருப்புல கடந்த எப்படி இருப்பான்? ஆக கருப்பாகி மீண்டும் அல்லாஹ் அவனை மன்னித்து சொர்க்கத்திற்குள்ளே அனுப்புவான். அனுப்பினால் அந்த சொர்க்கத்தினுடைய காற்று அவனின் மீது பட்டு அந்த கருப்பு நீங்கி கருப்பு நீங்கி அவன் ஆக அற்புதமானவனாக மாறிப்போவான். நரகத்தினுடைய கருப்பையே நீக்கும் ஆற்றல் சொர்க்கத்துக்கு உண்டு, சொர்க்கத்தினுடைய காற்றுக்கு உண்டு. இன்னைக்கு இருக்கிற காற்றெல்லாம் அப்படி இல்லை. அந்த பொல்யூஷன் பட்டு பட்டு பட்டு ஆக வெள்ளையா இருக்கிறவன் நாலு மாசத்துல ஆகா கருத்து போயிடறான். பெண்கள் எல்லாம் பார்க்கலாம், இதுவரைக்கும் கையில க்ளவுஸ் போட்டுக்கிட்டு கண்ணை மறைச்சிட்டு என்ன காரணம், தோல் கருத்து போயிடும். இந்த காற்று பட்டால் உடல் கருத்து போகும், அந்த காற்று பட்டால் உடல் சிவத்து போகும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அங்கே உள்ளே நுழைகிற பொழுது சொர்க்கத்திலே ஒவ்வொரு நாளுக்கும் அழகு கூடிக்கொண்டே இருக்குமாம். உலகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் வித்தியாசம் சொல்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், இங்கு ஒவ்வொரு நாளும் அழகு குறைந்து கொண்டு வரும். பத்து வயசுல இருந்த பேரழகன் 20 வயசுல ஒரு மாறியா இருப்பாரு, 40 வயசுல இன்னும் கொஞ்சம் அழகு குறையும், 65 வயசு 70 வயசுல அப்படி பல பலன்னு மின்னுவார. என்னதான் பேரழகுடைய எடுத்து அப்புனாலும் அந்த அழகு தோல் சுருக்கம் வந்துவிடும். ஆனால் சொர்க்கவாசிகளினுடைய அழகு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும். உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே சுபச்செய்தியோடு சலாத்தோடு நுழைகிற பொழுது இவர்களை வரவேற்பதற்காக மலக்குமார்கள், இவர்களை வரவேற்கிற மலக்குமார்கள் கீதம் படிப்பார்களாம். அந்த மலக்குமார்களினுடைய கீத சபையை தலைமையேற்று நடத்தி தருபவர்கள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலேயே அல்லாஹுவினுடைய படைப்புகளிலேயே ரொம்ப அழகாக ஓதும் ஆற்றல் படைத்தவர்கள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தான். அவர்களை விட அழகாக ஓதக்கூடியவர்களை அல்லாஹ், குரல் வளம் படைத்தவர்களை அல்லாஹ் படைக்கவே இல்லை. அப்ப சொர்க்கத்தில் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த சொர்க்கவாசிகள் நுழைகிற பொழுது அவர்கள் பாடல் படித்து உள்ளே அழைப்பார்கள். சொர்க்கவாசி இல்லாதது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் பாடல் படிச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் பாட்டுனா ஆண்டு வாய திறந்துடுறாரு. அங்கிருக்குரியவர்களே, சொர்க்கவாசிகளுக்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சுபச்செய்தி சொல்லி பாடல் படித்து உள்ளே அனுப்புவார்கள். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் அவர்களுக்கு கொடுக்கிற சிறப்பு. இரண்டாவதாக அல்லாஹு அக்பர் வாலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருவார், சலாமுன் அலைக்கும் ஃபத்ஹுலுஹா பிஸலாமின் ஆமீன், ஃபத்ஹுலுஹா பிஸலாமின் ஆமீன். சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் தனி சொர்க்கம் வழங்கப்படும். காமன ஒன்று உள்ள நுழைஞ்சிருவோம், அதற்கு பிறகு தனி சொர்க்கம் வழங்கப்படும் அவர் அவர்களின் அந்தஸ்திற்கு ஏற்றவாறு. அதுல இந்த காமன் சொர்க்கத்தில் 8 வகை சொர்க்கங்கள் இருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது, தாரு சலாம் ஒன்று இருக்கிறது, ஜன்னாத்தி அதின் என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது, தாருல் ஹுல்த் என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது, ஜன்னத்துல் மஹ்வா என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது, ஹயாத்துல் ஹைவான் என்று தாருல் ஹைவான் என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது, மக்காதே சித்க் என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது, ஜன்னத்துல் நயீம் என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது. மொத்தம் 8 சொர்க்கம் இருக்கிறது. இது அல்லாமல் அல்லாஹு அக்பர், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு சிலர்களுக்கு அவர்களுடைய சிறந்த அமல்களை வைத்து சொர்க்கங்களை வழங்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள், எனக்கு ரப்பல் ஆலமீன் என்ன கொடுப்பான் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய அரிசிக்கு வலது பக்கம் இருக்கிற மகாமே மஹ்மூத் என்ற சொர்க்கம் எனக்கு உண்டு என்றார்கள். ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற இடம், அந்த சொர்க்கத்தில் இருக்கிற அறைகள் மொத்தம் 12,000. மகாமி மஹமூத் என்ற சொர்க்கம் பெருமானாருக்கு வழங்கப்படுகிற அந்த சொர்க்கத்தில் இருக்கிற அறைகள் 12,000. இதை மையமாக வைத்துத்தான் இப்ப மக்காவில் ஒரு பில்டிங் கட்ட இருக்கிறார்கள். அதனுடைய அறைகள் மொத்தம் 12,000. உலகத்தில் எந்த ஹோட்டலையும் 12,000 அறை உள்ள ஸ்டார் ஹோட்டல் இல்லை, 7,000 அறைகளை தாண்டிய ஸ்டார் ஹோட்டல் இல்லை. ஆனால் அங்கே மக்காமே மஹமூதிலே பெருமானாருக்கு கொடுக்க இருக்கிறார்களே, அதை போன்று இந்த உலகத்தில் ஒரு ஹோட்டல் கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு சவுதி அரசாங்கம் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆனா அந்த ஹோட்டல் கவனிச்சு அதை கவனிச்சு இது குப்பை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மக்காமே மஹமூத் இன்னொரு சொர்க்கம் இருக்கிறது, அதுக்கு பேர் வசீலா. இந்த சொர்க்கம் எப்படி கொடுக்கப்படும் என்றால் ஓட்டு அடிப்படையில் வழங்கப்படும். சொர்க்கவாசிகள் இடத்தில் ஓட்டு எடுக்கப்படும், ஓட்டு அடிப்படை. அது என்ன ஓட்டு தெரியுமா? உலகத்திலே உம்மத்துக்கள் அதிகமாக எந்த நபிக்கு கேட்டார்கள், இருக்கிற சொர்க்க வசீலாங்கிறது ஒண்ணுதான். அந்த சொர்க்கத்தினுடைய பேரழகை, அதில் இருக்கக்கூடிய நியமத்துக்களை வரலாற்று ஆசிரியர்கள் வடிக்கிறார்கள். 4 நாள் அது சார்ந்து பேச வேண்டும். அதில் இருக்கிற அந்த வசீலாவில் இருக்கிற பெட் இருக்க இல்லையா, 70 அடி உயரம் இருக்குமா பெட்டு. அதைத்தான் பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், மாலா ஐநூன் ராஜ் வலா குதுலுன் சமியத் வலா ஹத்தர பிகல்வி பசர். இதுவரைக்கும் இந்த கண்கள் பார்த்தே இருக்க முடியாது, இந்த காதுகள் கேட்டே இருக்க முடியாது, உள்ளத்தால் சிந்திக்கவே முடியாது, சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பெட்டு 70 அடி. அப்படி படுத்தா உள்ள இறங்கி அமரும் போது 6 அடி 7 அடி கீழே இறங்கி அமருமா அந்த பெட்டு. இந்த வசீலா என்ற சொர்க்கம் யாருக்கு? அல்லாஹு சொல்லுவான், இதை உம்மத்துக்களில் யார் நபிமார்களுக்கு சொன்னவானது, அதிகமாக யார் கேட்டார்களோ அந்த நபிக்கு. ஒவ்வொரு நபியாக வரவழைக்கப்படுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் உம்மத்துக்கள் வருவார்கள், பிள்ளைகள்லாம் வருவாங்க, ஒரு ஆள் கூட கேட்டிருக்காரு வசீலாவை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கோமுகள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கோமுகள், ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கோமுகள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வருவார்கள். ஆனால் உம்மத்தி முஹம்மதியா வருகிற பொழுது வாங்கி சொன்ன அந்த துவா ஓதுவோமா இல்லையா, ஆத்தி முஹம்மதினில் வசீலா, ஆத்தி முஹம்மதினில் வசீலா வல் ஃபலீலா வத் தரஜத் ரஃபியா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எத்தனை பேர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற மறுமையிலே கேட்டார். பெருமானார் சொல்லுவார்கள், இந்த ஹதீஸை பெருமானார் சொல்லுகிறார்கள், யார் பாங்கு துவாவை ஓதுகிறாரோ, பாங்கு சொன்னவுடன் துவா யார் ஓதுகிறாரோ, எனக்கு வசீலாவை யார் கேட்கிறாரோ, வசீலா என்ற சொர்க்கத்திலே பெருமானார் என்றைக்குமே யாருக்கும் பிரதி உபகாரம் செய்யாமல் இருந்ததே இல்லை. அந்த பூமான் இந்த சொர்க்கத்தை கேட்டதற்காக வஜபத்திலுக்கும் சஃபாஆ, யார் எனக்கு துவா ஓதுகிறார்களோ, வசீலாவை கேட்டார்களோ, அவர்களுக்கு என் சஃபாஅத்து வாஜிபாகிவிட்டது என்றார்கள். எனக்கு வசீலா நீங்க கேட்டீங்களா இல்லையா, எத்தனை தடவை கேட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என் சஃபாஅத்தை வாஜிபாக்கிவிட்டேன், உங்களை நான் ஒரு காலமும் நரகத்திற்கு அனுப்ப மாட்டேன் என்றார்களோ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலின் சஃபாஅத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இந்த வசீலா என்ற சொர்க்கம் பெருமானாருக்கு வழங்கப்படும். சொர்க்கத்திலேயே தாழ்வான சொர்க்கத்திற்குள்ளே அந்த ஜன்னத்து நகைமுக்குள்ளே ஒற்றை முத்தால் ஒரு மாளிகையை அல்லாஹ் அமைக்கிறார். அந்த மாளிகை ஜன்னத்து நகைமுக்குள் தான் இருக்கிறது. ஆனால் ஒற்றை முத்து, ஒரு மரத்தில் கட்ட பள்ளிவாசல்னு சொல்றோம், ஒரு மரத்தில் இது கட்டப்பட்ட பள்ளி, ஒரு கல்லிலே கட்டப்பட்ட பள்ளி என்றெல்லாம் பேசுகிறோமே. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அது ஒரே ஒரு முத்தாள் லோப்லோ. அது யாருக்கு என்றால் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மஞ்சள் மாளிகை என்று ஒரு மாளிகையை எழுப்புவான். அது யாருக்கு தெரியுமா? மஞ்சள் மாளிகை, தனியாக ஒரு மாளிகை. அது யாருக்கு? பெண்மணிக்கு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள்லாம் நினைக்கிறாங்க, நம்ம சஹாபிய பெண்மணிகளுக்குத்தான் என்று எதிர்பார்த்துக் கொண்டு யாருக்கு யாருக்கு என்று அவரோடு இருக்க உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள், இந்த உலகத்திலே கணவனால் தன் மாளிகையை இழந்த, தன் மாளிகையை இழந்த ஒரு பெண்ணுக்கு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்த அந்த பெண்மணி யார் தெரியுமா? ஃபிரௌனின் மனைவி ஆசியா என்றார்கள். ஈமான் கொண்டது தெரிஞ்சு ஈமானை விடாத காரணத்தினால், ஈமானை விடாத காரணத்தினால் ஆசியா மாளிகையிலிருந்து இறக்கப்படுகிறாள். ராணி பிச்சை எடுக்க வேண்டும் என்பது ஃபிரௌனின் உத்தரவு. மாளிகையிலிருந்து இறங்கி செல்ல வேண்டும். ஆனால் ஊர்க்காரருக்கு உத்தரவு, அந்த பெண் வருகிற பொழுது யாரும் உணவளிக்க கூடாது என்பது ஊர்க்காரருக்கு உத்தரவு. அரண்மனையிலிருந்து அந்த ராணி இறங்கும் பொழுது ஆசியா சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே அப்படியே ஒதுக்கிறான். ரப்பிபுனிலி இன்னக பைத்தன் ஃபில் ஜன்னா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். ரப்பிபுனிலி, ரப்பே ரப்பே, என் கணவன் ஃபிரௌன் என்னை தன் மாளிகையிலிருந்து இறக்கிவிட்டான். ஆனால் உன் மாளிகை நிரந்தரமானது, இது நிரந்தரம் இல்லாத மாளிகை. எனக்கு உன் இடத்திலே ஒரு மாளிகையை கட்டி. ரப்பிபுனிலி இன்னக பைத்தன் ஃபில் ஜன்னா. அல்லாஹ் அந்த ஆசியாவுக்கே கட்டிய மாளிகைதான் மஞ்சள் மாளிகை. இந்த மாளிகையில் வைத்துத்தான் பெருமானார் சொன்னார்கள், எனக்கும் ஆசியாவுக்கும் திருமணம் நடக்கும் என்றார்கள். மஞ்சள் மாளிகை சொர்க்கத்திலே தனியாக வழங்கப்படுகிற மாளிகைகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலாவோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா கதீஜா, நீ செய்த தியாகத்திற்கு பொருளாள் உடலாள் நீ செய்த தியாகத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உனக்கு ஒரு மாளிகையை மூங்கிலால் ஏற்படுத்தி இருக்கிறான் அம்மா என்றார்கள். இன்னைக்கு பசுமை விரும்பிகள், ஏன்னா பாலைவனத்தில் இருக்கிற கதீஜாவுக்கு பசுமை எவ்வளவு பிடிக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட நபிகள் கோமான் சொன்னார்கள், கஸ்பால் மூலிகையில், கஸ்பால் மூங்கிலால் அல்லாஹ் ஒரு மாளிகையை ஏற்படுத்தி இருக்கிறார், நாளை மறுமையில் உனக்கு தருவான் என்று சொல்ல அறிவாளி கதீஜா அலி அல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணன்னாலுமே அதை உலகத்திலேயே உங்களால் காட்ட முடியுமா? அதை உலகத்திலேயே எனக்கு காட்ட முடியுமா நாயகமே? நினைத்தால் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அந்த மாளிகையை, மூங்கில் மாளிகையை எனக்கு காட்டிவிடலாமே, முடியுமா என்று கேட்க ஹுமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு உலகத்தில் இருந்து கொண்டு தன் மாளிகையை பார்க்கிற வாய்ப்பை பெறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உலகத்திலே வாழ்ந்து கொண்டு சொர்க்கத்தினுடைய திராட்சையை சாப்பிட்டவர்கள் ஹதீஜா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகன் காசிம் வஃபாத்தாகிற பொழுது, தன் மகன் காசிம் வஃபாத்தாகிற பொழுது அந்த ஹதீஜா அல்லையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருமானார் ஆறுதலுக்கு சொன்னார்கள், அம்மா உங்கள் பிள்ளை சொர்க்கத்தில் இருக்கிறார் காசிம் என்று சொல்ல அந்த ஹதீஜா ஆறுதல் அடையவில்லை. நான் என் பிள்ளையை பார்க்க வேண்டும், என் பிள்ளையை பார்க்க வேண்டும், அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், காசிம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், இனம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த திராட்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று ஹதீஜாவுக்கும் காட்டி பெற்று ஹதீஜாவுக்கும் கொடுத்தார். சொர்க்கத்து திராட்சையை ஹதீஜாவுக்கு சாப்பிட வைக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், இது தனித்தனி அரங்குகள் மாளிகைகள். கனவிலே பார்த்தவர்கள் நிறைய பேர்கள், ஆனால் ஹதீஸ்களிலே பதிவானது இவர்களுக்கு எல்லாம் மாளிகை. அதிலே ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மியாராஜுக்கு போய் வந்தேன் அல்லவா, அந்த மியாராஜிலே ஒரு வெள்ளை மாளிகையை பார்த்தேன் என்றார்கள் சஹாபாக்கள். நாயகமே, அது யாருக்கு இந்த வெள்ளை மாளிகை, அது யாருக்கு என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது உமருக்கு சொந்தமானது என்றார்கள். அந்த வெள்ளை மாளிகை உமருக்கு சொந்தமானது. அருகிலே அமர்ந்திருந்த உமர் அலி அல்லாஹ், நாயகமே அந்த மாளிகைக்குள் எத்தனை அறைகள் இருக்கிறது, எப்படி ரப்புல் ஆலமீன் எனக்கு அமைத்து வைத்திருக்கிறான், அதை பற்றி கொஞ்சம் வர்ணித்தால் எனக்கு மனம் சந்தோஷமாக இருக்குமே. பெருமானார் சொன்னார்கள், உமர் ரோஷக்காரர் என்ற காரணத்தினால் உமரின் மாளிகைக்குள் நான் செல்லவில்லை என்றார்கள். உமர் ரோஷக்காரர், உள்ள போயிட்டு ஏன் என்ன கேட்காம போனீங்கன்னு கேட்டா என்ன செய்யுது, உமர் ரோஷக்காரர் என்ற காரணத்தினால் மாளிகைக்குள் நான் செல்லவில்லை. உமர் அலி அல்லாஹ் வத்தாலா, என்ன நாயகமே உங்கள் விஷயத்திலுமா நான் ரோஷப்பட்டு விடுவேன், போய் பார்த்து சுத்தி பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் அலி அல்லாஹ் சொன்ன வரலாறுகள் உண்டு. தனித்தனி மாளிகைகள் தனிநபர்களுக்கு என்று தங்கள் அமல்களால் கொடுக்கப்படும். அது அல்லாமல் அல்லாஹ் அக்பர் எட்டு வகையான சொர்க்கங்கள், அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், பத்ஹுல்ஹாமின் ஆமினீன், இரண்டாவது உங்கள் சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள். இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொர்க்கம். ஆனால் சிலவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எட்டு சொர்க்கத்திலும் நுழையலாம், அப்படி ஒரு வாய்ப்பு. எட்டு சொர்க்கத்தில் எந்த சொர்க்கத்திலும் நுழையலாம், அது யார்? பெருமானார் ஐந்து நபர்களை குறிப்பிடுகிறார்கள். அஞ்சு பேரும் சொர்க்கத்தில் எதுக்குள்ள வேண்டுமானாலும் போகலாம். ஜன்னத்தில் சிறுதோசை நாடுகிறீர்களா, சலாமியை நாடுகிறீர்களா, மாவாவை நாடுகிறீர்களா, அதனை நாடுகிறீர்களா, குழந்தை எதுக்கு வேண்டாலும் போகலாம். அது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னுடைய வாழ்நாளில் தான் இருக்கிற பொழுதே மூன்று பிள்ளைகள் இறந்து போகிறார்களோ, பாலிகாவதற்கு முன்னால், அந்த பிள்ளைகள் பாலிகாகிறதுக்கு முன்னாடி மூணு பிள்ளைகளை யார் தனக்கு முன்னால் அனுப்பி வைக்கிறார்களோ, அவர்கள் இந்த எட்டு சொர்க்கத்தில் எது வேண்டுமானாலும், ஏன்னா இந்த உலகத்தில் அவங்க வயிற்றில் சுமந்து பட்டு கஷ்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு எவ்வளவு பெரிய சுமச்செய்தி, எது வேண்டுமானாலும் நுழையலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ஒரு நபரை சொல்லுகிறார்கள், யாருக்கு மூணு பொம்பளை பிள்ளை அல்லது யாருக்கு மூணு சகோதரி இருந்து அவர்களை எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் திருமணம் முடித்து கொடுக்கிறார்களோ, பராமரித்து திருமணம் முடித்து கொடுக்கிறார்களோ, அவர்கள் எட்டு சொர்க்கத்தில் எதில் வேண்டுமானாலும் நுழையலாம். இப்ப மூன்று பெண் பிள்ளைகள் உள்ளவர்கள் சுமச்செய்திக்கு சொந்தக்காரர்கள். ஆனா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னோம், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் எட்டு சொர்க்கத்தில் எதிலும் நுழையலாம். நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பொம்பளை பிள்ளைகளா வச்சிருந்தவங்க எல்லாம் நாளைக்கு மறுமையிலேயே இவ்வளவு பாராட்டுக்களை பெறுகிறார்களே அன்புக்குரியவர்களே, இங்கு நாம் அவர்களை பார்த்து ஒரு மாதிரியாக பார்க்கிறோம். ஆனால் நாளை மறுமையில் உண்மையில் உயர்வுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். மூணாவதாக, யார் ஒருவர் போர்க்களத்திற்கு பொருளையும் கொடுத்து தன் உயிரையும் கொடுக்கிறாரோ, முஜாஹித், தன் பொருள் உயிர் அத்தனையும் மார்க்கத்திற்காக கொடுத்தாரே, போராடினாரே, அந்த போராளி சொர்க்கத்தில் எந்த வாயிலில் வேண்டுமானாலும் நுழையலாம். நாலாவதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகிற பொழுது ஷிர்க் இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்தாரோ, இக்லாஸாக லா இலாஹ இல்லல்லாஹ் புரிஞ்சு வாழ்ந்தாரோ, அவர் எட்டு சொர்க்கத்தில் எது வேண்டுமானாலும் நுழையலாம். பொமான் நபிகள் பொமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறோம், ஷிர்கினுடைய நிறைய சாயிபத்துகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. நாள் பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம், யமகண்டம் பார்க்கிறோம், அத்தனையும் பார்க்கிறோம். மார்க்கம் எதையெல்லாம் கூடாது என்று சொல்லுகிறதோ அது முழுவதையும் பார்க்கிற பண்பாடு நமக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையில் அல்லாஹுவையே நம்பி வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு. அஞ்சாவது, பொம்பளைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், நாளே நாளை செஞ்சுட்டா எட்டு சொர்க்கத்தில் எதற்கு வேண்டுமானால், ஒண்ணுக்கு ரெண்டு சொர்க்கம். ஆனா அந்த பொம்பளைகளால முடியுமா? இதா சல்லத் ஹம்சா, ஐந்து நேரம் தொழுது, வசாமத்து ஷஹ்ரஹா, ரமலானிலே நோன்பு நோற்று, வாதாத் பாலஹா, தன்னுடைய அபத்தை பாதுகாத்து, கணவனை சந்தோஷப்படுத்தி, கணவன் பார்க்கிற பொழுது கணவனை சந்தோஷப்படுத்தி எந்த பெண்மணி வாடுகிறாளோ, அஞ்சு நேரத்தொழுகணும், ரமலான் நோன்பு நோக்கணும், தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும், கணவனின் முகமலர்ச்சியாக வாழ வேண்டும். இந்த நாலு மட்டும் ஒரு பெண்மணி செய்து வாழ்ந்தால் எட்டு சொர்க்கத்திற்குள் எதில் வேண்டுமானாலும் நுழையலாம் என்றார்கள் பொமான் நபிகள் பொமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொர்க்கங்கள் யார் யார் யார் யார் என்று அனைவருக்கும் பிரித்து கொடுக்கப்படும். எல்லாம் அவங்கவுங்களுடைய சொர்க்கத்தில் இரண்டாவது போய் சேர்ந்துருவாங்க. முதல்ல உள்ள அனுப்பிச்சு வைக்கப்படும், பாட்டோடு வருவார்கள், அதற்கு பிறகு அவர்களுடைய இல்லங்களிலே போய் இருந்து கொள்வார்கள். மூன்றாவதாக, அல்லாஹ் கொடுக்கிற அன்பளிப்பு, அத்ஹத்து அன்குமுல் அஹ்ஸான வல் ஹுமும், அல்லாஹ் சொல்லுவான், மலக்குகள் சொல்லுவார்கள், இனிமேல் உங்களுக்கு கவலைகள் அனைத்தும் போய்விடும் என்பார்கள். அத்ஹத்து அன்குமுல் அஹ்ஸான வல் ஹுமும், கவலையில ரெண்டு வகை, அஹ்ஸான் அப்படின்னா சென்ற காலத்தை பற்றிய கவலை, சில பேர் என் வீட்டை அப்படி வித்துட்டனே, என்னுடைய இடத்தை இப்படி வித்துட்டனே, 50,000 ரூபாய் கொடுத்தேன், இன்னைக்கு 5 கோடி அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையே செத்து போயிடுவான். அப்ப சென்ற கால கவலை, இன்னும் சில பேர்களுக்கு வருங்கால கவலை. இனி எதிர்வரும் காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே, உன் பிள்ளைனா எப்படி போவானோ தெரியலையே, அவன் எப்படி இருப்பானோ, அது உங்களே இருக்கு. ஏன் இந்த கவலை? இந்த இரண்டு கவலையும், சென்ற கால கவலையும் இருக்காது, வருங்கால கவலையும் இருக்காது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிவிடுவான், கவலைகள் நீக்கப்பட்டு விட்டது, சொர்க்கத்தின் நியமத்துக்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்பான். உங்க உள்ள போனவுடனே சொர்க்கத்தினுடைய நியமத்துக்களை எப்படியெல்லாம் அனுபவிப்பார்கள் என்று ஹதீசுக்குள்ளே நுழைந்தால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். உள்ளே நுழைகிற பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய மரங்களை பற்றி வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிக்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய மரம் எப்படி இருக்கும் தெரியுமா? விரைவாக செல்லுகிற குதிரைகளிலே பயணம் செய்வார்களாம். சொர்க்கத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற மிருகங்கள் குதிரை. பயணம் செய்வார்கள், சில மரத்தின் நிழல்கள் 70 வருஷம் போயிட்டே இருப்பாரு, மரத்தின் நிழல் முடிந்திருக்காது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 70 வருஷம் போயிட்டு இருக்காரு, மரத்தின் நிழல் முடிந்திருக்காரு. அந்த மரத்திலேயே ரொம்ப சிறப்பான மரம் என்னன்னா தூபா. தூபா, இந்த தூபா என்ற மரம்தான் அடர்த்தியான இலைகளையும் அடர்த்தியான நிழலையும் கொண்டது. அந்த தூபா என்ற மரத்தின் நிழலுக்கு கீழே வேகமாக செல்லுகிற குதிரையிலே இவன் பயணம் செய்கிற பொழுது 500 ஆண்டுகள் கடந்திருக்கும், அந்த மரத்தின் நிழல் முடிந்திருக்காது. 500 வருஷம் போயிருப்பார், இந்த மரத்தின் நிழல் முடிந்திருக்காது. அப்ப அவருக்கு கொடுக்கப்படுற எடை எவ்வளவுங்க? 500 வருஷம் ஒரு மரத்துக்கு இப்படின்னா கொடுக்கப்படுகிற இடம் எவ்வளவு? ரொம்ப நான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக கடைசியில் இருக்கிற சொர்க்கவாசி, ஆக கடைசி நிலை சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த பூமி மாதிரி 10 மடங்கு வச்சுக்கோ மானம். அதனாலதான் பெருமானா சொன்னாங்க, இதெல்லாம் அறிவுக்கு எட்டாதுங்க, இந்த பூமி மாதிரி 10 மடங்கு வச்சுக்கோ. இந்த பூமி என்ன சின்னதா, இங்க நம்ம 1000 அடிக்கு அடிச்சு வச்சாகிறான், 1000 அடிக்கு 6 அடி நிலத்துக்கு எனக்கு சொந்த உனக்கு சொந்த எனக்கு சொந்த உனக்கு அடிச்சு வச்சாகிறான். ஆனால் அங்கே பூமி மாதிரி 10 மடங்கு வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப போலாம்ல தாராளமாக. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த மரம் எப்படி தெரியுமா பழம் தரும், குத்துஃபுஹா தானியா. சொல்லும் போதே அழகா சொல்றான் அல்லாஹ், குத்துஃபுஹா தானியா. அவர் படுத்துக்கிட்டே எப்படின்னு அந்த பழம் வந்து கையில நிக்குமா, அவர் அதுக்கு அவன் எந்திரிக்க தேவையில்லை, துரட்டி எடுத்துட்டு போக தேவையில்லை, மாங்காய் பறிக்க தேவையில்லை. அவர் படுத்துக் கொண்டிருப்பார் மரத்தின் நிழலே, கையை நீட்டினால் பழம் அவர் கைக்கு வந்துவிடும். அம்மிடமான மரங்கள் இந்த தூபாங்கிற மரம், அதற்கு விதை என்ன தெரியுமா? பெருமானார் சொல்லுகிறார்கள், தூபா என்ற மரத்திற்கு விதை என்ன தெரியுமா? விதை போடாம மரம் வராதே, அதற்கு விதை என்ன தெரியுமா? சொன்னார்கள் நாயகம், உலகத்தில் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத விதை இந்த உள்ளத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இந்த சமுதாயம் அந்த விதையை எவ்வளவு போடுகிறது என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். ஒரு முறை சொன்னால் ஒரு தூபா நடப்படுகிறது. இங்க சந்தன மரம் மாதிரி அங்க தூபா. ஒரே ஒரு தடவை இல்லாவுல வலா குவத்தை இல்லா பில்லா சொன்னால் வேற எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் இதை கொடுக்கவில்லை. கன்சுல் அரசு, இதுக்கு பேரே அரசுக்கு கீழிருந்து பெருமானார் ஆட்டோ போட்டு கொண்டு வந்து நம்ம சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த சமுதாயம் உயர வேண்டும் என்பதற்காக ஒரு தடவை சொன்னால் அங்கு ஒரு மனம் நடப்படும். அப்படி வாழ்க்கைக்குள்ள சொல்லியிருந்த தோப்பு எவ்வளவு பெருசிருக்கும், எவ்வளவு பெருசிருக்கும். அல்லாஹு அக்பர். மரத்தை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அல்லாஹ் சொல்லுகிற உடனே சொன்னால் நீண்ட நிழல் தரும், 500 ஆண்டு போகிற நிழல் தரும். அதில் இருக்கிற ஆறுகள் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற தோட்டத்துக்குள்ள சொர்க்கத்துக்குள்ள ஆறு வந்துட்டு போகும். அதில் இருக்கிற ஆறுகள் பைதா. இந்த ஆறை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அதுல கோப்பைகளை எடுப்பார்கள், கோப்பைகளை வந்து எடுப்பார்கள். எதற்கு இந்த ஆற்றுக்கு வருவார்கள் தெரியுமா? ஊர்லின் பெண்கள் எல்லாம் அமர்ந்து பாடுவார்களாம். அந்த பாட்டை கேட்பதற்காக பைதை என்ற ஆற்றுக்கு செல்லுவார்கள் இந்த சொர்க்கவாசிகள். போய் பாட்டை கேட்டுட்டு அவங்க அந்த பா மாட்டி தண்ணீர்ல கலந்து அந்த தண்ணியினுடைய இன்பம் தேனை விட மதுரமாக இருக்கும். அதை அள்ளி குடித்து விட்டு மேலேயும் ஊற்றிக் கொள்ளுவார்களாம். ஊற்றியதற்கு பிறகு மனைவிமார்கள் கணவன்மார்களை பார்த்து சொல்லுவார்களாம், என்னங்க 70 மடங்கு அழகு கூடிட்டீங்களேன்னு. அப்ப பைதகு தண்ணி பட்ட உடனே இந்த ஆண்களுக்கு அழகு 70 மடங்கு, அந்த பெண்களை பார்த்து சொல்லுவார்களாம், என்னம்மா நேற்று வரைக்கும் பாத்திமா இப்படி இருந்த, இன்னைக்கு இவ்வளவு அழகாக இருக்கிறாயே என்று இவர்களும் மாறி மாறி பேசிக் கொள்வார்கள். அந்த தண்ணீரை எடுப்பதற்கான குவளைகள் யாக்கூத்தால் இருக்கும். அது எவ்வளவு இருக்கும் தெரியுமா? நட்சத்திரங்கள் அளவு கொட்டி கிடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆற்றை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிடுவான், இதெல்லாம் இந்த தடாகம் ஆறு, இதை பற்றி சொல்ல தேவையில்லை. உமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அனைவர் செல்லம் அவர்கள் அவர்களே நின்று கொண்டு அவளுள் கௌசரிலிருந்து வெற்றி மெத்தி கொடுப்பார்கள். பெருமானார் அந்த தண்ணீரை குடித்து விட்டால் அல்லாஹு அக்பர், அதில் இருக்கிற சுகம் இருக்கிறது, அந்த சுகத்தை வார்த்தையால் வடிக்க முடியாது. சைஹான் ஜெய்ஹான் போன்ற ஆறுகள், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை இருக்கிறது, 4 சென்டென்ஸா இருக்கும். இந்த 4 வார்த்தைகளிலிருந்து 4 ஆறுகள் சொர்க்கத்தில் பிறக்கிறது. இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சாதாரணம் இல்லை, அதை பத்தி பேசுறதா இருந்தா பிஸ்மில்லாவில் இருக்கிற பாவுக்கு மட்டும் விளக்கம் 70 ஒட்டகுகள் சுமக்கிற அளவு எழுதுவேன் என்றார்கள். அறிவிடி அல்லாஹுத்தானா அத்தனையும் பிஸ்மில்லாவிற்குள் அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கிறான். சொர்க்கத்தினுடைய நதிகள் 4 நதி பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒன்று பாலாறு, தேனாறு, நீர் ஆறு, மது ஆறு. அதனால சாராயம் குடிக்கலாமான்னு கேட்கானுங்க, தாராளமா குடிக்கலாம், ஏன்னா அந்த சாராயத்தில் போதை இல்லை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்களாம், நான் இதனே அப்ப இங்கதான் குடிக்கூடாது அங்க அப்படின்னு கேட்டுக்கான், அங்க மொடா மொடாவா குடி, கவலைப்படாத என்றார்கள். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நதிகள் உள்ளே ஓடும், பிஸ்மில்லாவில் இருந்து ஓடும் என்றார்கள். அங்கிருக்கிற நதிகளை பயன்படுத்துங்கள் என்பான் அல்லாஹ். அங்கிருக்கிற உணவு அல்லாஹு அக்பர். முதல்ல சொர்க்கவாசி உள்ள நுழைஞ்ச உடனே பிளைட்டுக்குள்ள போன உடனே ஒரு சாக்லேட் கொடுப்பான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போன உடனே ஒரு உணவு கொடுப்பாங்க. உணவுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் கொடுக்கிற ஒரு பேரிச்சம்பழம். அதே மாதிரி சொர்க்கவாசிகளுக்கு முதலில் கொடுக்கப்படுகிற உணவு கபிதா ஹூத், மீனினுடைய ஈரல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே நுழைகிறார்கள். நுழைந்த உடன் வேகமாக சல்மான் பார்சி ஓடி வருகிறார்கள். மரத்துக்கு மேல இருந்தார் சல்மான் பார்சி, படிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஏதோ முகமது என்று ஒருவர் வந்திருக்கிறாராம், அவர் பாவம் தேடி தேடி 200 வருஷம் தேடி. சல்மான் பார்சியினுடைய வயது ஒரு ரிவாயத்தில் 250, இன்னொரு ரிவாயத்தில் 350. தேடி தேடி மேல உட்கார்ந்து பறித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஏதோ முகமது வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அப்படியே கையை விட்டாரு. கரகடன்னு கீழே இறங்கி உடம்பெல்லாம் செறஞ்சு போய் பெருமானாரை பார்க்கிறார். அந்த முகத்தை பார்த்த உடனேயே நபியின் முகம் தெரிகிறது. ஆனாலும் சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று கேட்கிறார். அவர் கேட்ட முதல் கேள்வி ரசூலுல்லாவை பார்த்து கேட்டாரு, சொர்க்கவாசிகளின் உணவு எது? முந்தைய வேகத்தில் படிச்சிருக்கிறாரு. கேட்டார் ரசூலுல்லா சொன்னார்கள், ஈரல். அப்பயே ஈமான் கொண்டார், அஷேர் அல்லா இலாஹி இல்லல்லாஹ். ஒரு நபியை தவிர வேறு யாரோ இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அஷேர் அல்லா இலாஹி இல்லல்லாஹ் அன்னக்கு ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டார். அப்ப கபிதா ஹூத், அந்த சொர்க்கத்தில் இருக்கிற உணவின் நகைகள் அல்லாஹ் அக்பர். ஒரு ஆணுக்கு ஹாதிம் 1000 பேர்கள் பணியாளர். சொர்க்கத்தில் நமக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு பணியாளர் 1000 பேர். அப்ப இவர் எப்படி சாப்பிடுவாருங்கிறத யோசிங்க. 1000 என்ன ஆளுக்கு ஒரு தட்டில் ஒண்ணு கொண்டு வந்தாலும், ஒருத்தர் லட்டு ஒருத்தர் ஜிலேபி, இப்படி மூவா 1000 பேர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை பார்க்கிற அதிலுடைய இருக்கிற ஞாபகத்துக்களை அடைகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அந்த சொர்க்கத்தின் உணவுகளிலேயே ரொம்ப சுவையானது எதுன்னு கேட்பாரு ஒரு சஹாபி. யாரு தெரியுமா? மாவியார் அலி அல்லா. சாப்பிடுறதுலயே ஆக ருசியா சாப்பிடுற சகாபி சகாபாக்கள் மாவியார் அலி அல்லா. மாவியார் அலி அல்லா ரசூலுல்லா 3 தடவை கூப்பிட்டுட்டாங்க. இவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லா 3 தடவை கூப்பிட்டு சாப்பிடுறேன், பின்னாடி வர்றேன், பின்னாடி வர்றேன் சொல்றாரு. இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன். ரசூலுல்லா 2 தடவை கூப்பிட்டுட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன். ரொம்ப ருசியா ரசூலுல்லா செல்லாத சில கடைசியில 3 தடவை கூப்பிட்டு வரல. அஷ்பா அல்லாஹ் பத்தனா, இவருடைய வயிறு எல்லாம் நிரப்பாமல் இருப்பானாக. அதனால சாப்பிட்டே இருப்பார், வயிறு நிரம்பவே நிரம்பாது. சில பேர் பாம்பு வைத்துக்காரர்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அது மாதிரி சாப்பிட்டே இருப்பார், வயிறு நிரம்பவே நிரம்பாது. அன்புக்குரியவர்களே, அந்த உணவுகளிலேயே ஆக சுவையான உணவு எதிரியுமா? ஒரு பறவை, அதற்கு 1000 இறக்கைகள் இருக்கும். அந்த பறவைதான் சொர்க்கத்தின் உணவுகளிலேயே ஆக சுவையானது. இன்னைக்கு இருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம், சின்ன பிள்ளைகள் எல்லாம் சிக்கனை தேடிதான் இல்லையா? 65 ஆடு வாயை திறக்குது. அது மக்காவுக்கு போனாக்க அல்பைக்கும் சொன்னோம், லப்பைக்கு சொன்ன எல்லாருமே அல்பைக்கு சாப்பிடாம வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கங்கணம் கட்டி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அங்க உணவுகளிலேயே ஆக சிறந்த உணவு எதுன்னு சொன்னா 1000 இறக்கைகளை கொண்ட பறவைகள். சாப்பிட்டு முடிச்சிருக்க பிறகு செரிமானத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? பெப்சி, கோகோ கோலா, அதெல்லாம் இங்கேயே ஹராம். ஆனா அங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அத்தனையும் சரித்து போகும். என்ற வார்த்தையை சொல்லுவார்கள், எல்லாம் சரித்து போகும். கேட்டதை எல்லாம் பார்த்தவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து நிறுத்துவார். அவ்வளவு ஆற்றலான உணவுகள் அங்கிருக்கிற பானங்கள். உம்மனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், தஸ்மீம் சொன்னார்கள் பெருமானார். அல்ல குரானிலே சொல்கிறார், அது ஒரு ஊற்றிலே அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் மட்டும் போல் அந்த ஊற்றிலே குடிக்க முடியும். ஜம்சம் தண்ணி மாதிரி அங்க சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்சம் எதுன்னு சொன்னா ஜம்சம் தண்ணி மாதிரி தஸ்மீம். அதனாலதான் அசன்பசரி அமக்கில்லா இத்தாலா, உங்களில் பெண் பிள்ளை பிறக்கிறதா தஸ்மீம் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், தஸ்மீம் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளையின் எதிர்காலம் தஸ்மீமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நல்ல பொருத்தத்தை வழங்குவான், நல்லவர்களாகவே வாழ்ந்து வரிப்பார்கள் என்று அசனுல் பசரி அமக்கில்லா பெயர் வைக்கிற விஷயத்திலே சொல்லுவார்கள். தஸ்மீம் என்ற அழகான வார்த்தைகள். அங்கவே நல்லவர்கள் குடிப்பார்கள். நம்மள மாதிரி சாதா சராசரி சொர்க்கவாசிகள் சக்காஹும் ரப்புகும் ஷராபும் தஹூரா. அல்ல குரான்ல சொல்றான், அங்க எந்த தண்ணியுமே கலங்கல் தண்ணி கிடையாது, எல்லாமே மினரல் வாட்டர் தான். சக்காஹும் ரப்புகும் ஷராபும் தஹூரா, ஷராபே தஹூர், ஆக சுத்தமான தண்ணி. அங்கிருக்கிற நீர் முழுக்க சுத்தம், சுத்தம், சுத்தத்தில் சுத்தம். தண்ணி குடிக்கலாம்னு நினைச்சு கையை தூக்குனா இப்ரீக் ஒரு கோப்பை வந்து கையில மாட்டுமா? அந்த கோப்பை எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு வச்சிட வேண்டியதுதான். அல்லாஹு அக்பர். ராய்க் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி சாய்வோமா இல்லையா? தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மரத்தடியில் அப்படி சாஞ்சாருன்னா, அந்த அராய்க்கில் இப்படி சாஞ்சு சொர்க்கத்தினுடைய நேமத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு இப்படி திரும்பறதுக்கு 70 ஆகுமா? நபிகள் குர்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். அப்ப சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எவ்வளவு இருக்கும்! அல்லாஹு அக்பர். இப்ப மூன்றாவது கொடுப்பது இதுதான், கவலை உங்களுக்கு போக்கப்பட்டது, எல்லாம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். நான்காவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற அன்பளிப்பு என்ன தெரியுமா? அல்பஸ்னாஹும் லிபாஸன் உலல், அவர்களுக்கு நாம் அணிவிப்போம் உலல், சொர்க்கத்துக்குள்ள அணுகிற ஆடைகள். என்ன சாதாரண ஆடையா? இங்க இருக்கிற ஆடைகள் எல்லாம் ஒண்ணுக்கும் இல்லை. இவர் சொர்க்கத்தினுடைய அலமாரி அக்குமாம் என்று சொல்லுவார்கள். அந்த அலமாரியை திறந்தார்னா இவருக்கு தேவையான ஆடை என்ன நினைக்கிறாரோ அந்த ஆடை வருமா? அக்குமாம்கள். ஒரு சனாபி ரசூலுல்லாஹ்ட்ட தில்லகியா கேட்டாரு, நாயகமே அங்க எத்தனை மில்லு ஓடும்? வேணம்மா, ஆடை தயாரிக்கணும்னு சொன்னாக்க கண்டிப்பா மில்லு வேணுமா இல்லையா? கைத்திரிகள் வேண்டுமா இல்லையா? எத்தனை பேர்கள் சேர்ந்து இந்த ஆடைகளை தயாரித்துக் கொண்டிருப்பார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரத்தில் இருந்து உருகினால் அது ஆடையாகவே நெய்து மரம் கொடுக்கும் என்றார்கள். ஆடையாகவே அந்த மரம் கொடுக்கும். ஒரு ஆள் ஒரு டிரெஸ் அணிய மாட்டானா? 70 போட்டிருப்பாரான், 70 ஆடைகளை போட்டிருப்பார். அதை தாண்டி 70 ஆடைகளை தாண்டி உடம்பு தெரியுமா? 70 ஆடைகளை தாண்டி அவ்வளவு பேரழகான ஆடைகள். பெருமானார் சொன்னார்கள், ஒரு ஆடையை இந்த உலகத்திலே இழித்தால் உலகத்தை அது மூடிக்கொள்ளும். இந்த ஜப்பான்காரன் ஒரு சேலை போட்டான், அப்படியே மடிச்சு தீப்பெட்டிக்குள்ள வச்சுக்கலாம். பெரிய சேலை, 6 மீட்டர் சேலையை தீப்பெட்டிக்குள்ள வச்சுக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மறுமையிலே கொடுக்கிற அந்த ஆடு இருக்கிறதே, அதை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அதை பூமியிலே விரித்தால் பூமி மூடிக்கொள்ளும். அவ்வளவு அழகான ஆடைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பார். 4வதாக அல்லாஹ் கொடுக்கிற பரிசு ஆடைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான், ஃபராயிஷ்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான், நல்ல விருப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு கொடுப்பான். அந்த விருப்பினுடைய விசாலத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். சராசரி மனுஷனுக்கு 7 அடி உயரத்தில் பெட் இருக்குமா, நம்மளை விட பெருசா பெட் இருக்கும், 7 அடி உயரத்தில் பெட் இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல சாஞ்சிட்டா அருமையான உறக்கத்தை அது தானாக தள்ளிக்கொண்டே இருக்கும் என்றார்கள். 5வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கிற சிறப்புகளில் 5வது, ஸப்பஜினாஹும் பிஹூரின் ஐன். நிறைய ஆம்பளைங்க இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஸப்பஜினாஹும் பிஹூரின் ஐன், பொருளிங்களை அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுப்பான். 5வதாக எல்லாத்துக்கும் கல்யாணம் உண்டு, எல்லோருக்கும் திருமணம். யார் ஒரு சொர்க்கவாசிக்கு எத்தனை பொருளிங் தெரியுமா, 72,000 என்பார்கள் பெருமானார். ஆக அதுனா ஆக குறைவான அந்தத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிற ஹூரலிங்கள் மொத்தம் 72,000. ஒரு நாளைக்கு ஒரு ஹூரலிங்க போயிட்டு வந்தாலும் 72,000 முடியாது அஜரத்துன்னு கேட்க வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அங்கு கொடுக்கப்படுகிற ஆற்றல் அல்லாஹு அக்பர், 100 யானைகளுக்கு கொடுக்கப்படும் ஆற்றல் கொடுக்கப்படுமா, அவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே வழங்குவான். 72,000 ஹூர்லிங்கள், அந்த ஹூர்லிங்கள் எதனால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா, நம்மை போன்று மண்ணாலோ அல்லது ஜிங்களை போன்று நெருப்பாலோ மலக்குகளை போன்று நூறாலோ படைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக ஹுலிக்கு நமின் ஜாஃபரான், குங்கும பூவால் படைக்கப்பட்டவர்கள். அப்ப எப்படி இருப்பாங்க யோசிங்க, இங்க 1 கிராம் குங்கும பூ வாங்கி பாருங்க, 1 கிராம் குங்கும பூ வாங்கி பாருங்க, குங்கும பூவால் படைக்கப்பட்டவர்கள் ஹூர்லிங்கள். அப்ப அந்த உடம்பெல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய அழகுல இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு இருக்க இல்லையா, எலும்புக்குள்ள ஒரு மூளை இருக்கு தெரியுங்களா, ஒலி சாப்பிடுவோமே அந்த மூளை தெரியுமா, நரம்புகள் மூளைகள் அத்தனையும் தெரியும். அசிங்கமா இருக்குமேன்னு கேட்காதீங்க, அதுதான் அவங்களுக்கு அழகு, அழகான ஹூர்லிங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹூர்லிங்கினுடைய பார்வை இந்த உலகத்திலே பட்டுவிட்டால் சூரிய பிரகாசத்தை அது மறைத்துவிடும் என்றார்கள். இருட்டில் ஒரு ஹூர்லிங் அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சா சூரிய பிரகாசத்தை விட பிரகாசிக்கும் என்றார்கள். அந்த ஹூர்லிங்கினுடைய ஒரு சொட்டு எச்சி கடலிலே கலந்துவிட்டால் எல்லா உப்பும் இனிப்பாக மாறிப்போகும், கொஞ்சம் எச்சி கலந்தா எல்லா உப்பும் இனிப்பாக மாறிப்போகும். அப்ப ஹூர்லிங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, 72,000 ஹூர்லிங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த சொர்க்கத்தை வர்ணிக்க முடியுமா, ஹூர்லிங்கள் மனமுடிக்கப்படுவார்கள். ஆனா எந்த ஊர்லையும் மகர் இல்லாம தொட முடியாது, எந்த பெண்ணையும். ஊர்லிங்களுக்கான மகர் என்ன தெரியுமா, அல்லாஹு அக்பர், பள்ளியை கூட்டுவது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளியில் இருக்கிற தூசிகளை எடுத்து போட்டாதான் ஊர்லிங்களையும் மனமுடிக்க முடியும். பெருமானார் ஒரு சர்த்து வர போடுறாங்க, அதனால நிறைய மோதினார்கள் தான் நிறைய அனுபவிப்பாங்க. ஆமா, முத்தவள்ளி எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், மோதினார்கள் தான் நிறைய அனுபவிப்பவர்கள். ஏனென்றால் பள்ளியை சுத்தம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு அல்லாஹ் அந்த ஊர்லிங்களின் பல படித்தரங்கள் இருக்கிறது. முக்கரமானவர்கள் நெருக்கமானவர்களுக்கு நல்லா தனியா வச்சிருக்காங்க, லோபா என்ற ஒரு ஊர்லின் வகை, லோபா ரத்ரா என்ற ஒரு வகை. இந்த காரிகள் ஹாஃபிலுல் குர்ஆன் எங்களுக்கு உள்ள ஹூர்லிங்கள் இருக்கிறார்களே, 6,666 வசனங்களை மனனம் செய்தவர்களுக்கு ரத்ரா என்ற ஹூர்லிங்கள் இருப்பார்கள். அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்களாம், அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், இவர்களோடு சேர்ந்து அவர்களும் ஓதுவார்கள். ஓதி ஓதி என்ன பேசிக் கொள்வார்கள் தெரியுமா, குன்னா ஹாலிதாத் குன்னா ஹாலிதாத், நாங்கள் எல்லாம் நிரந்தரமானவர்கள், பலா நபீது அபதா, நாங்கள் ஒரு காலமும் அழிய மாட்டோம், குன்னர் ராலியார், நாங்கள் எல்லாம் இறை பொருத்தத்தை பெற்றவர்கள், ஒரு காலமும் நாங்கள் உங்களை கோபப்பட மாட்டோம் கோபப்படுத்த மாட்டோம். இங்க இருக்கிற பீவிமார்கள் மாதிரி ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் கோபப்படுத்திடுவாங்க, வீட்டுக்குள்ள போனவுடனே சில பேர் வெளியே இருந்தா தான் சந்தோஷமாவே இருக்கான், உள்ள போய் ஒரு மணி நேரம் இருந்தா ஒரு பெரிய சண்டையை போட்டு வெளியே வந்துடுவார். சில பேர் வீட்டை கோச்சிட்டு பைக்கோட பனியனோட பைக் எடுத்துட்டு வந்த ஆளுகள்லாம் இருக்கு. சட்டை போடுற அளவுக்கு கூட நேரம் இல்லை, ஏன்னா அதுல நாலு வார்த்தை பேசிடுவான். அதனால அப்படி பனியனோட சரணம் கிளம்பிடுவான். ஆனா அங்க அப்படி இல்லை. குருலிங்கர் சொல்லுவார்கள், நாங்கள் வாழ்க்கையில் கோபப்பட மாட்டோம், உங்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டு இருப்போம். நாங்கள் நாய்மாத்துகள், இன்பத்தை கொடுத்துக் கொண்டே இருப்போம், உங்களுக்கு சுகத்தை அளித்துக் கொண்டே இருப்போம், நாங்கள் வாழ்க்கையில் மரணிக்க மாட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எங்களுக்கும் சிறப்பை சேர்ப்பானாக பேசுவாங்களாம். லோபா நன்மார்களுக்குள்ள குருலிங்களுக்கு பேர் லோபா. அவங்க ஒரு சிரிப்பு சிரிச்சாங்கன்னா சொர்க்கவாசினா அல்லாதான் வர்றான் நினைச்சுக்குவாங்களாம். ஒரு சிரிப்பு சிரிச்சா அந்த பிரகாசத்தை பார்த்து அல்லான்னு நினைச்சுக்குவாங்களாம். அல்லா சொல்லுவானா, நான் இல்லடா அப்பா, இது லோபா என்ற ஊருளின் பெண்ணின் சிரிப்பு என்பான் அல்லா. எவ்வளவு பேரழகு! இந்த ஊருளின்களை ஐந்தாவதாக மனமுடித்துக் கொடுப்பான். ஆறாவதாக சொல்லிக் காட்டுவான், இன்றைய தினம் உங்களுக்கு தனி பரிசுகள், இந்த பூமியில நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதுக்காக வேண்டி ஒவ்வொரு வீடும் உங்களுக்கு கிப்ட், வீடுகள் பைத்துகள் மஸ்கன்கள் மாளிகைகள் கிப்டாக வழங்கப்படும் சொர்க்கத்தில். சொர்க்கம் தனியா இருக்கும், அதுக்குள்ள மாளிகைகள், அதற்குள்ள வீடுகள், யார் யாருக்கு தனித்தனி வீடுகள் கொடுக்கப்படும் பெருமானார் அதையும் சொல்லுகிறார்கள். தனித்தனி வீடு சொன்னார்கள் பெருமானார். யார் வியாழன் இரவு ஹாமீன் துகான் ஓதுகிறாரோ, மன்கர ஹாமீன் துகான் ஃபீ லைலத்தில் ஜுமா, வியாழன் இரவு வெள்ளிக்கிழமை காலை வியாழன் இரவு யார் ஓதுகிறாரோ, துகான் சூரா யார் ஓதுகிறாரோ, அவருக்கு மனல்லாகு லகு வைத்தன் ஃபீ ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அல்லாஹு தயார் செய்து கொடுத்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் ஒவ்வொரு ஃபர்ழ் தொழுகைக்கு பிறகும் குல் ஹுவல்லாஹ் சூரா 10 முறை ஓதுகிறாரோ, மனல்லாகு லகு வைத்தன் ஃபீ ஜன்னா, அவருக்கும் அல்லாஹ் தனி வீட்டை சொர்க்கத்திலே ஏற்படுத்திக் கொடுப்பான். நபிகள் கோமான் சொல்லுகிறார்கள், 18வது ஜுஸில் கத அஃப்லஹல் முஃமினூன் என்ற 10 வசனங்களை யார் தொடர்ந்து ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கும் வடல்லாஹு லஹு பைத்தன் ஃபீ ஜன்னா, சொர்க்கத்திலே தனி வீட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுவான். நபிகள் கோமான் சொன்னார்கள், மன் தரக்கல் கிதுப, யார் பொய்யை விட்டு விடுகிறானோ வாழ்க்கையில் அவனுக்கு சொர்க்கத்தின் கீழ் பாகத்தில் அல்லாஹ் வீட்டை கட்டுகிறான். யார் தர்க்கத்தை விட்டு விடுகிறார்களோ, அண்ணன் தம்பி சண்டை வச்சுனா சரி விட்டு போப்பா எடுத்துக்கப்பா என்று யார் தர்க்கத்தை விட்டு விடுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் நடுவிலே அல்லாஹ் வீட்டை கட்டி கொடுக்கிறான். யார் ஒருவன் அழகிய குணத்தோடு உலகத்தில் வாழ்கிறானோ நற்குணத்தோடு அவனுக்கு சொர்க்கத்தின் மேல் பகுதியில் வீட்டை கட்டி கொடுக்கிறான். சொன்ன நாயகம் ஐந்தாவதாக சொன்னார்கள், மன் பனால இல்லாஹி மஸ்ஜிதா, யார் அல்லாஹுக்காக பள்ளியை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொர்க்கத்திலே வீட்டை கட்டி கொடுக்கிறான். நபிகள் கோமான் சொன்னார்கள், யார் மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் அவ்வாவில் 20 ரக்காத் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே மாளிகையை தருகிறான். சொன்ன நாயகம் இங்கு ஒரு இக்கண்ணா போட்டும் பேசுகிறார்கள், அந்த 20 ரக்காத்திலையும் ஒவ்வொரு ரக்காத்துல 15 முறை குல்ஹுவல்லாவை ஓதி யார் 20 ரக்காத் தொழுகிறார்களோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருக்கு 2 வீடு கொடுப்பான். அந்த 2 வீடும் எப்படி இருக்கும் தெரியுமா? லா ஃபஸ்ல வலா வசம், லா ஃபஸ்ல வலா வசம். அந்த வீடு ரெண்டும் பிரிஞ்சிருக்காது, ஒன்னா தான் இருக்கும், ஆனா ஒரே மாதிரி இருக்காது என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். ரெண்டு வீடு இருக்கும், ஒன்னா சேர்ந்துதான் இருக்கும், ஆனால் இதன் டேஸ்ட் வேறு, அழகு வேறு, இதன் அழகு வேறு. அல்லாஹ் வேறு வேறு வகையான அழகு கொடுக்கிறான். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் லுஹா துலகை லுஹா துலகை 4 ரகாத்துக்கள் தொழுகிறார்களோ அல்லாஹ் லஹு பைத்தன் ஃபீ ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தருவதாக பெருமானார் சொன்னார். யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தை தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஈட்டை தருகிறான். ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத், லுஹருக்கு பிறகு 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்காத், இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத், 12 ரக்காத்துக்களை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஈட்டை தருகிறான். ஹுமான் சொல்கிறார்கள், மன் சல்லா கபல் அல் ஆசர் யார்பா, அசர் தொழுகைக்கு முன்னால் யார் 4 ரக்காத்துக்களை தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு வீட்டை தருகிறான். ஒரு வாரத்திற்கு யார் 3 நோன்புகள் வைக்கிறார்களோ, யோமல் அரபிகா யோமல் ஹமீஸ் யோமல் ஜுமா, 3 நாள், வெறும் ஜுமா அன்னைக்கு மட்டும் நோன்பு வைக்கிறது கூடாது மக்கள், ஆனால் 3 நாள் சேர்த்து புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாள் வாரத்தில் யார் நோன்பு வைக்கிறார்களோ அல்லாஹ் லஹு பைத்தன் ஃபீ ஜன்னா, சொர்க்கத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஈட்டி தருகிறான். அடுக்கினார்கள் நாயகம், இவர்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தில் வீடு இருக்கிறது, தனித்தனி வீடுகள். 7வது பரிசு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொர்க்கத்திலே நம்மை எப்படி ஆக்குவான் தெரியுமா? ஷிர்க்கும் ஷபாபா ஃபலா தஹ்ரமூன், நீங்கள் வாலிபர்களாகவே இருங்கள், ஒரு காலமும் நீங்கள் வயோதிகம் அடைய மாட்டீர்கள். எல்லாத்துக்கும் வயசு 33. எல்லோருடைய ஹைட் ஒரு ரிவாயத்தில் 60 அடி, ஒரு ரிவாயத்தில் 70 அடி. சகிஹான ரிவாயத் 70 அடி, ஒரு ஆள் 70 அடி இருப்பான், இங்க 3 அடி இருப்பாரு. கவலைப்பட தேவையில்லை, எல்லாம் குட்டை குட்டைன்னு கூப்பிடுவான். ஆனா அங்க அப்படி இல்ல, எல்லாம் ஒரே மாதிரிதான். 33 அடி, 33 வயது, 70 அடி உயரம். எல்லோரும் பேரழகே சிறுத்தும் சபாபா. நீங்கள் எப்பொழுதும் வாலிபராகவே இருங்கள். எவ்வளவு சந்தோஷம். வாலிபத்தை பத்தி வாலிபர்களுக்கு தெரியாது. சின்ன பிள்ளைகள் கேட்டு பாருங்க, நீ யார் மாதிரி இருக்கணும்னா அவரு மாமாவை காட்டுவாரு, அந்த மாமா மாதிரி இருக்கணும் பாரு. வயசானவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க. வாலிபத்தை வீணாக்கி போட்டவே, வாலிபத்தில் நான் அப்படி இருந்தனே. இந்த வாலிபத்தின் அருமையை அல்லாஹ் ஆண்டு உணர்த்துவாள். 8வதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், ஷிர்க்கும் அமீன், நீங்கள் அச்சமற்றவர்களாக இருங்கள். பல தகப்பும் நீங்கள் இனிமேல் பயப்படவே தேவையில்லை. சொர்க்கத்துக்குள்ள போயாச்சு, உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. பேய் பயம், பூஜாண்டி பயம், அந்த பயம், இந்த பயம் எதுவும் இல்லை. அதனால சொர்க்கவாசிகள் வாரத்தில் ஒரு நாள் அப்படி சுத்தி பார்ப்பாங்களா, யோகி சும்மா சும்மா அன்னைக்கு சொர்க்கவாசிகள் சுத்தி பார்ப்பாங்களா. சுத்தி பார்க்க போனா அல்லாஹு அக்பர், அதை பற்றி மட்டும் பெருமானார் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தர் இன்னொருத்தரை சந்திப்பாரு, அவர் இவரை சந்திப்பாரு, ரெண்டு பேரும் பேசுவதிலே அவர்களுடைய அந்தஸ்து கூடுமாம். பேச பேசவே அவர்களுடைய தரஜாவை அல்லாஹ் கூட்டுவான். இங்கிருந்து கொண்டு நபிமார்கள் சித்தீக்கின்களை பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பான். எப்படி பூமியிலிருந்து நட்சத்திரங்களை பார்க்கிறோம், நாம் பூமியிலிருந்து கொண்டு நிலவை பார்க்கிறோமோ அதை போன்று எந்த நேரத்திலும் பெருமானாரை பார்க்கணும்னு நினைச்சா பார்த்தலாம். அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்கி விடுவான். அந்த பயமே இருக்காது. இந்த சொர்க்கவாசிகள் சேர்ந்து நரகத்தை போய் பார்க்கலாம்னு கூட போவாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்ட்ட பெட்டிஷன் கொடுத்து அல்லாஹ் நரகத்துல எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அதையும் பார்ப்போமே. நேரா போய் அப்துல் ரஹ்மான் ராஜா, அப்துல் காதர் ராஜா, நல்லா இருக்கீங்களா, அங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தானா இருந்தோம், நீங்க எப்படி இங்க வந்துட்டீங்க என்று கேட்டவன அவங்க சொல்லுவாங்களாம், நரகத்தில் உங்களை தள்ளியது எது என்று கேட்க, குன்னா லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் பணக்கூடியவர்களாக இல்லை. குன்னா நுத்திமுல் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. குன்னா நுக்கத்திபுது யோமித்தீன், மறுமை நாளை பொய்ப்பித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். வரிசை அல்ல அடிச்சல்றா, இதனால நாங்க வந்துட்டோம், நீங்க மேல போயிட்டீங்க பாபா என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களா. ஆக சுற்றி பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்குவான். 9வதாக அல்லாஹ் கொடுக்கிற அன்பளிப்பு என்ன தெரியுமா, ரஃபீக்குக்குமுல் அன்பியா வஸ்ஸித்தீகீன் வஸ்ஸுஹதா வஸ்ஸாலிஹீன். இனி உங்கள் நண்பர்கள் யார் தெரியுமா, அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கவாசிகளை பார்த்து. உங்கள் நண்பர்கள் யார் தெரியுமா, நபிமார்கள். இங்க இருக்கிற ஊழ நண்பர்கள்லாம் இல்ல, அப்படி ஏமாத்திட்டு போயிருமா. நண்பனா இருந்து 6 வருஷம் 10 வருஷம் ஒன்னா பழகி ஆட்டை போற நண்பர்கள் எல்லாம் இல்ல. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, நபிமார்கள், சித்திக்கின்கள், சுகதாக்கள், சாலிகின்கள் எல்லோரும் நண்பர்களாக இருப்பார்கள். 10வதாக அல்லாஹ் கொடுக்கிற பதித்து, குந்தும் ஜிவார் ரஹ்மான், குந்தும் ஜிவார் ரஹ்மான் தில் அர்ஷில் கரி, நீங்கள் எனக்கு அருகில் இருந்து கொள்ளுங்கள் என்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். கடைசியாக தன்னை அல்லாஹ் காட்சியாக, தன்னை அல்லாஹ் காட்சியாக காட்டுவான். சொர்க்கவாசிகள் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள், ஒரு நாள் பார்ப்பார்கள், 50,000 ஆண்டுகள் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹை மலக்குகளை வைத்து அல்லாஹ் பிடிச்சு தள்ள சொல்லுவான், எல்லாம் சொர்க்கம்னா எங்களுக்கு வேணா, ஒன்னே பார்த்துட்டு இருக்கோம் போதுன்றுவாங்க, ஒன்னே பார்த்துட்டு இருக்கோம். சொர்க்கத்தில் அல்லாஹ் பிடித்து தள்ளுவான். இந்த 10 அன்படிப்புகளும் சொர்க்கத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முஃமின்களுக்கு தர காத்திருக்கிறான். அந்த வாய்ப்பு ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுரு தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, நேற்று கேட்ட கேள்விக்கு 42 நபர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், 42 பேரும் சரியாக எழுதியிருக்கிறார்கள். பாரகல்லாஹ். அதுல கேட்ட கேள்வி, காபாவை கேவலமாக நினைத்து பிறகு தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு மன்னர் யாருன்னு கேட்டிருந்தோம், துப்பா உல் ஹுமேர். 2வது கேள்வி, மஜ்தூபுடன் சென்ற இறைநேசர் யார் என்று. ராஃபே பின் கதீஜ், ராஃபே பின் கதீஜ் என்று சரியாக பதில் எழுதியிருக்கிறார்கள். 3வது கேள்வி, ஒரு வாரத்தில் குர்ஆனை மனனம் செய்த இமாம் யார் என்று கேட்டிருந்தோம், இமாம் முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. பதிலை எழுதியவர்கள் பள்ளி ரூம்ல இருக்கிற மூணாம் நம்பர் முகம்மது சுல்தான், முகம்மது சுல்தான் எழுதியிருக்கிறார்கள். இரண்டாவதாக வாணியம்பாடியைச் சேர்ந்த முகமது ரஃபீக் எழுதியிருக்கிறார்கள். பரக்கல்லா நியாக்குமுல்லா போத்தீஸ்ல இருக்கிறாரு, அவருக்கான நிறைய துவா செய்யுங்க. மூன்றாவதாக அப்துல் ரஹீம் மரக்கடை, அப்துல் ரஹீம் எழுதியிருக்கிறார்கள். பாரக்கல்லா ஹயாக்குமுல்லா. இன்றைய கேள்விகள் மூணு கேள்வி. முதலாவதாக சொர்க்கத்திலே முதலாவதாக இருக்கிற சொர்க்கத்திற்கு பேர் என்ன? சொர்க்கம் மொத்தம் எட்டு சொர்க்கம் இருக்கு, அதுல முதல் சொர்க்கத்திற்கு பேர் என்ன? அதைத்தான் பெருமானார் கேட்க சொன்னார்கள் எல்லோரிடத்திலும், அந்த சொர்க்கத்துக்கு பேர் என்ன? இரண்டாவதாக ரசூலுல்லாவுக்கு எத்தனை சொர்க்கம் வழங்கப்படும்? ரசூலுல்லாவுக்கு எத்தனை சொர்க்கம் வழங்கப்படும்? மூணாவது கேள்வி, அசருக்கு முன்னால் எத்தனை ரக்காத்து தொழுதால் தனி வீடு வழங்கப்படும்? அசருக்கு முன்னால், இதுக்கு மேல சொல்ல முடியாது, எத்தனை ரக்காத்து தொழுதால் ஒரு தனி சொர்க்கம் வழங்கப்படும், ஒரு வீடு வழங்கப்படும்? அப்ப இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் எழுதிக் கொள்ளுங்கள். அதோட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் எல்லோருக்குமே ஆன்லைன்ல சிபிஇ கோயம்புத்தூர் உப்புளிபாளையம் மஸ்ஜித் என்ற இந்த இணையதளத்தில் இதுவரை வெளியான பயான்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு விட்டது. நீங்க அழகா எடுத்துக்கலாம். இதுல உங்கள்ட நிறைய இளைஞர்கள் இணையதளத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இங்க வந்திருக்கிறவங்களுக்கு சிடி கொடுக்கணும், அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு 15 சிடி நாளைக்கு வருகிற பொழுது 15 பயான் மட்டும் எடுத்து வரணும். நிறைய ஒரு சீடிக்குள்ள எடுக்கக்கூடாது, 15 பயான்களை மட்டும் எடுத்து 15 சீடிக்களை இணையதளத்திலிருந்து எடுத்து கொண்டு வர தயாராக இருக்கிற இளைஞர்கள் மட்டும் கைதூக்குங்க. இன்ஷால்லா ரெண்டு பேர் தானா, மூணு பேர் தானா, மாஷால்லா. இது எல்லாத்துக்கும் இது பெரிய சதக்கத்தின் ஜாரியா, எல்லா வீடுகளுக்கும் செல்லும் மாஷால்லா. இங்க மொத்தம் வந்து ஒரு 300-400 பேர் வர்றாங்க, எல்லாத்துக்கும் போய் சேரணுமா இல்லையா? அதனால இளைஞர்களாக இருப்பவர்கள் மாஷால்லா ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா, நீங்கள் எல்லாம் நாளைக்கு கொண்டு வந்து எங்க முன்னால் கொடுத்து விட்டால், தலைவரிடத்திலேயோ செயலாளரிடத்திலேயோ கொடுத்துட்டா, இங்க அதற்கு உண்டான அந்த ரேப்பர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி வரக்கூடிய தொழுகையாளிகள் இமாம்கள் அத்தனை பேர்களுக்கும் அது வழங்கப்படும். அதனால 15 தான் இல்லை, நிறைய கூட கொண்டு வரலாம், குறைஞ்சது கொண்டு வாங்க. சிபிஇ உப்புளிபாளையம் மஸ்ஜித் .com வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்கிறோம், நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கிறோம், இன்ஷால்லா நீங்க எடுத்துக்கங்க, டவுன்லோட் பண்ணிக்க. முதல்ல வந்து 2013 அஜித் அவங்க பேசுனது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அதை முதல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பின்னால்தான் இந்த வருஷத்தோடு இருக்கு, இந்த வருஷம் 18 நாள் பயான் இருக்கு, அதுல 15 நாள் பயான் மாத்திரம் டவுன்லோட் பண்ணிக்க, அதை சீடி போட்டு வந்துருங்க. இன்ஷால்லா அது எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام تبارك ربنا وتعالى وتعلمت يا ذا الجلال والاكرام اللهم اغفر لنا برحمتك الواسعة يا رحم الراحمين اللهم اغفر لنا خطايانا وذنوبنا يا رب العالمين اللهم باعد بيننا وبين خطايانا كما باعدت بين المشرق والمغرب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم